பகலும் உன்முகம் இறையை போலே துரத்துவதும் ஏனோ முதலும் முடிவும் நீ என தெரிந்த பின்பு தயங்குவதும் வீணோ வடை காற்றினில் ஒரு நாள் ஒரு வாசம் வந்தது பொன்னே சுமென்றது நீ அடி கொஞ்சம் அதன